சீரொன்று தூப்புல் திருவேங்கடமுடையான் தாரொன்று சொன்ன பழமொழியுள் ஓரொன்று தானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு மானேரப்போமளவும் வாழ்வே. முதலிலே ஆச்சாரிய வந்தனமாக ஒரு புதிய ஸ்லோகம். பந்துர்யோ மம மாதுரேஷஜனக பத்ராஜகீர்த்யா குருஹு பந்தாம் பந்துமனாஹ சம்ஸ்ருதிமயாமி பஹ்வாஷ்டிதானாம் ந்ருணாம் பந்துங்யோ ஜகதாம் ப்ரதர்ஷ்ய சரணே தஸ்ய ப்ரபன்னாம் யதாதி பந்தும் ஸ்வாஞ்சலமுத்யதோஸ்மி பஹுதா தஸ்மை பயத்வம்சினே. சற்று பெரிய ஸ்லோகமாகிவிட்டது. சார்தூல விக்ரீடித விரத்திலே வழக்கம் போலே இந்த ஆச்சாரிய வந்தன ஸ்லோகத்திலேயும் மூன்று சிறப்புகள் இருக்கின்றன. ஒன்று சப்தாலங்கார சிறப்பு, இரண்டு உபன்யாச விஷய சூசன சிறப்பு, மூன்று ஸ்லேஷாலங்கார சிறப்பு. இந்த மூன்றும் தவிர நாலாவதாக விரோதாபாச சிறப்பும் இருப்பதை இதிலே காண்பிக்கப் போகிறோம். முதலிலே சப்தாலங்காரம் எப்படி இருக்கிறது என்றால், ஒவ்வொரு பாதமும் பந்த பந்து என்கிற பதங்களிலேயே ஆரம்பிக்கிறது. முதல் பாதம் பந்துர்யோ என்று ஆரம்பிக்கிறது. இரண்டாவது பாதம் பந்தான் பந்தும் என்று ஆரம்பிக்கிறது. மூன்றாவது பாதம் பந்துங்யோ ஜகதாம் என்று ஆரம்பிக்கிறது. நாலாவது பாதம் பந்தும் ஸ்வாஞ்சலிங் என்று ஆரம்பிக்கிறது. எல்லாவற்றிலும் முதல் எழுத்தும் இரண்டாம் எழுத்தும் ஒரே மாதிரியாக இருப்பதாலே பாதானுப்ராசம் என்பது. இது தவிர பதானுப்ராசம் என்கிற சொல்லணியும் உண்டு. அதாவது ப என்கிற எழுத்து ஆரம்பத்தில் மட்டுமல்லாமல் வேறு பல இடங்களிலும் வந்திருக்கிறது. பயத்வம்சி என்ற இடத்திலெல்லாம் ப ப என்கிற இரண்டு ஒலிகள் திரும்பி திரும்பி வந்திருக்கின்றன. கிட்டத்தட்ட 10 தடவை ஒரே ஒலி வந்திருக்கிறது. இது பதானுப்ராசம் என்று சொல்லப்படுவது. இப்படி பாதானுப்ராசமும் பதானுப்ராசமும் கொண்டிருக்கிறது இந்த ஸ்லோகம். அடுத்ததாக இன்றைய உபன்யாச விஷயத்தை இந்த ஸ்லோகம் சூச்சிக்கிறது, குறிப்பால் உணர்த்துகிறது. அது எப்படி என்றால், இன்றைக்கு மும்மணி கோவையின் 7 பாசுரத்தில் 6 வரி 7 வரி குறவும் நீயே துறவாக தொகிதலின் என்பதில் இருக்கிற உறவும் நீயே என்கிற பதக்கோவை இன்றைக்கு விஷயம். அதாவது பகவான் நமக்கு உறவானவன், பந்துவானவன் என்கிற கருத்து. அதை சொல்வதற்கு உறவு என்பதற்கு தமிழிலே உறவு தவிர கேளிர், சுற்றம் முதலிய அதே பொருள் உள்ள பதங்கள் இருக்கின்றன. சம்ஸ்கிருதத்திலேயும் பந்து, ஸ்வஹ, ஸ்வஜனஹ முதலிய பதங்கள் இருக்கின்றன. இந்த ஸ்லோகத்திலே பந்து என்கிற பதத்தை எடுத்துக்கொண்டு பந்துர்யஹா என்றும் பந்துங்யஹா என்றும் இரண்டு இடங்களிலே உறவினர் என்ற அர்த்தத்திலே வந்தபடியாலே இன்றைய உபன்யாச விஷயத்தை சூச்சிக்கிறது என்பது. மூன்றாவதாக ஸ்லேஹாலங்காரம் என்பது பந்தும் என்கிற பதத்துக்கு இரண்டு அர்த்தங்கள், உறவினரை என்ற அர்த்தம் இப்பொழுது விவரிக்கப்பட்டது. அது தவிர பந்தும் என்பதற்கு கட்டி போடுவதற்கு, பந்தம் பண்ணுவதற்கு என்கிற அர்த்தமும் உண்டு. இங்கே இந்த இரண்டு அர்த்தங்களிலும் பிரயோகமும் இருக்கிறது. இப்படி பந்தும் என்கிற பதத்திலே இதே இரண்டு அர்த்தங்களிலே ஸ்லேட வேடிக்கை பண்ணுவதற்கு வழி காண்பித்தவர் சுவாமி தேசிகன். அவர் யாதவாபிதத்திலே ஒரு ஸ்லோகத்திலே இந்த வேடிக்கையை வேறு விதமாக பண்ணியிருக்கிறார். அவரை பின்பற்றி ஜகத்துக்கெல்லாம் பந்துவானவனை நமக்கு காண்பித்தவர் என்னுடைய அஞ்சலி என்கிற பந்தத்தை ஏற்றுக்கொள்ளட்டும் என்று. இப்பொழுது இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம், மதுராந்தகம் திருமலை ஈச்சம்பாடி வீரராகவாச்சாரிய சுவாமி என்பவர் எனக்கு பந்துவானவர். எந்த விதத்திலே பந்து என்று கேட்டால் என்னுடைய தாயாருக்கு தகப்பனாரானவர். அவர் குரு, தன்னுடைய கீர்த்தியினாலே விளங்கினார். பப்ராஜா என்றால் விளங்கினார். மேலும் பவம் இருக்கிறதே சம்சாரம், இதிலே தவிக்கிறவர்களை இந்த சம்சாரத்திலே ஏற்பட்ட பந்தானி பந்தங்களை எல்லாம் பங்கும் உடை தெரிவதற்காக பன்னிடம் ஆசிரயித்த பகு ஜனங்களை எல்லாம், சிஷ்யர்களை எல்லாம் கடை தேற்றுவதற்காக அவர் என்ன பண்ணினார், உலகத்தெல்லாம் பந்துவாக ஒருவர் இருக்கிறாரே பகவான், அவனை அவர்களுக்கு காண்பித்துக் கொடுத்தது மட்டுமில்லாமல் அந்த பகவானுடைய திருவடியிலே பகவானிடத்திலே அவர்களை சரணாகதர்களாக ஆக்கி வைத்தார். தான் ஆச்சாரிய ஸ்தானத்திலே நின்று கொண்டு அப்படிப்பட்ட மதுராந்தகம் சுவாமிக்கு அஞ்சலியை பந்தம் பண்ணுவதற்கு, இரு கைகளையும் கூப்புவதற்கு நான் இப்பொழுது முனைந்திருக்கிறேன் என்று இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். இப்பொழுது ஆச்சாரிய வந்தனத்துக்கு அடுத்தபடியாக ஹயக்ரீவ வந்தனம். திசந்து மே தேவ சதா ஸ்வதீயாஹ தயா தரங்கானுசராஹ கடாக்ஷாஹ ஸ்ரோத்ரேஷு பும்ஸாம் அமிர்தம் க்ஷரந்தீம் சரஸ்வதீம் வம்ஷித காமதேனும். ஹயக்ரீவர், அதாவது பரிமுகன் என்கிற தேவரானவர், கடாட்சாக தன்னுடைய பார்வைகள் மூலமாக சரஸ்வதியின் பேச்சை, அதுவும் உம்சாம் அமிர்தம் கரந்தீன் பயன் உள்ள பேச்சை, பயன் பேச்சை திசந்து அடியேனுக்கு கொடுக்கட்டும் அல்லது பயக்கட்டும். பரிமுகனின் பார்வைகள் பயன் பேச்சை பயக்கட்டும் என்று இதனுடைய அர்த்தத்தினுடைய சாரம். இன்றைய உபன்யாச தலைப்பு உறவும் நீயே என்பது. பகவானே நமக்கு சர்வவித பந்துவானவன் என்று இன்றைய உபன்யாசத்தினுடைய விஷயம். நமக்கு லோகத்திலே பல பேர் பந்துக்களாக இருக்கிறார்கள். முக்கியமாக தாயாரும் தந்தையாரும். இவர்களுடைய ஸ்தானத்திலே இவர்களை விட அதிகமாக பாந்தவியம் கொண்டவன் பகவான் என்பதை தாயும் நீயே சாயை தந்துகத்தலின் என்கிற வரியிலேயும், தந்தையும் நீயே முந்தி நின்றளித்தலின் என்கிற வரியிலேயும் ஏற்கனவே சொல்லியாகிவிட்டது. தாய் தந்தையர்கள் தவிர மற்ற எத்தனையோ பந்துக்கள் இருக்கிறார்கள், ஸ்வஜனர்கள். உதாரணமாக தாத்தா என்கிற அண்ணன் தம்பிகள், ஸ்வதா என்கிற அக்கா தங்கைகள், பித்ரவ்யன் என்கிற சித்தப்பா பெரியப்பாக்கள், மாதுளன் என்கிற மாமாக்கள், சுதாமகன் என்கிற பாட்டனார்கள், இந்த மாதிரி நமக்கு ஹிதம் பண்ணுகிற, நம்முடைய நலனிலே அக்கறை கொண்ட பந்துக்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அவர்களுடைய ஸ்தானத்திலேயும் அவர்கள் போலவும் இருப்பவன் பகவான் என்று உறவும் நீயே என்ற வரியிலே சொல்ல வருகிறார். அவர்கள் நமக்கு என்னென்ன நன்மைகள் பண்ணுவார்களோ, உபகாரங்கள் பண்ணுகிறார்களோ, நம் ஹிதத்துக்காக என்னென்ன செய்கிறார்களோ, அதையெல்லாம் பகவான் நமக்கு செய்கிறான் என்ற விதத்திலே அவன் உறவாகிறார். உறவும் நீயே என்று ஒரு ஏகாரம் இருக்கிறது. அவர்கள் கூட குறைவாகத்தான் செய்வார்கள், அவர்களையும் விஞ்சி அவர்கள் உண்மையில் பந்துக்களே இல்லை, பகவான் தான் பந்து என்று சொல்லலாம்படிக்கு அவன் நமக்கு உறவு முறை கொண்டவன் என்பது இதனுடைய கருத்து. இன்றைக்கு உறவும் நீயே என்பது பற்றி ஏழெட்டு கருத்துக்களை கேட்கப் போகிறோம். இந்த ஏழெட்டுடைய சுருக்கத்தை முதலிலே பார்த்து விடுவோம். பகவானே நமக்கு பகலவித பந்து என்பது முதல் கருத்து. இரண்டாவது, பகவான் லோக பந்து, உலகத்துக்கெல்லாம் பந்துவானவன் என்பது. மூன்றாவது, பகவான் அபந்துக்களுக்கு பந்து, அதாவது பந்துக்களால் கைவிடப்பட்டு பந்துக்கள் இல்லாமல் இருக்கிற அநாதைகளுக்கு பந்துவாக இருக்கிறார் என்பது மூன்றாவது கருத்து. பகவான் தீன பந்து, அதாவது பரிதாபத்துக்குரிய நிலையிலே தீனர்களாக இருக்கிறார்களே கிருபணர்கள், அவர்களுக்கு இரட்சகனாக பந்துவாக நிற்கிறான் என்பது நாலாவது கருத்து. பகவான் சத் பந்து, அதாவது நல்லவர்களுக்கு பந்துவாக இருக்கிறான், தீயவர்களுக்கு எதிரியாக இருக்கிறான் என்பது ஐந்தாவது கருத்து. அதற்கு பிறகு பகவான் மம பந்துஹு, எனக்கு பந்து என்று நான் அனுசந்திக்க வேண்டும், பகவானுக்கும் நமக்கும் இருக்கிற பாந்தவியத்தை நாம் அனுசந்திக்க வேண்டும் என்கிற அறிவுரை இருப்பதாலே என்னுடைய பந்து என்று ஒரு கருத்து. இந்த மாதிரியாக மேலும் சில கருத்துகளையும் சேர்த்து இன்றைக்கு ஏழெட்டு கருத்துகளை பகவான் நமக்கு பந்து என்கிற வார்த்தையிலே நாம் கேட்கப் போகிறோம். இப்பொழுது முதலாவதாக, பகவான் சகலவித பந்து என்ற கருத்து. சகலவித பந்து என்றால் தாய், தந்தை, தாத்தா, பாட்டி, அண்ணா, அக்கா, தங்கை, தம்பி, முதலிய எத்தனை விதமான உறவு முறைகள் இருக்கின்றனவோ அத்தனை விதங்களிலும் அவனே உறவாகிறான் என்கிற கருத்து முதல் கருத்து. இந்த கருத்து சுபாலோபனிஷத் என்கிற ஒரு உபனிஷத்திலே சொல்லப்பட்டது, இன்னும் பலவற்றிலும் இருக்கலாம். அவ்வளவு பிராச்சீனமான வைதிகமான கருத்து. சுபாலோபனிஷத்திலே மாதா பிதா பிராதா நிவாச சரணம் புகுருத்தே என்கிற வழி இருக்கிறது. அதிலே தாயும் தந்தையும் அண்ணனும் வாழ்விடமும் புகலிடமும் நண்பனும் எல்லாமானவன் நமக்கு பகவான் என்ற கருத்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சுபாலோபனிஷத் வாக்கியத்தை பின்பற்றி பகவத்கீதையிலும் கண்ணன் அர்ஜுனனிடம் சொல்லுகிறார், இதில் இருக்கிற நிவாச சரணம் புகுருதி என்கிற அந்த பாதத்தை மாற்றாமல் அப்படியே கீதையிலும் பிரயோகம் பண்ணியிருக்கிறார். ஆனால் தாத்தா என்பதற்கு பதில் வேறு இரண்டு உறவுகளை சொல்லுகிறார். பிதாமகா என்று ஒன்று, பர்த்தா என்று ஒன்று, அது தவிர பிரபு என்று ஒன்றை சொல்லுகிறார். பிதா மாதா தாத்தா பிதாமகா என்று ஒன்பதாவது அத்தியாயத்திலே இந்த ஸ்லோகம் ஆரம்பிக்கிறது. நான் உலகத்துக்கு சகலவித பந்துவாகவும் இருக்கிறேன், பிதாவாக இருக்கிறேன், மாதாவாக இருக்கிறேன், தாத்தாவாக அதாவது படைப்பாளியாக இருக்கிறேன், பிதாமகனாக அதாவது பாட்டனாராக இருக்கிறேன், அதே போலே தாத்தாவாக பர்த்தாவாக தாங்குபவனாக இருக்கிறேன் அல்லது கணவனாக இருக்கிறேன், பிரபுவாக இருக்கிறேன், பயனளிப்பவனாக சாட்சியாக இருக்கிறேன், எல்லாவற்றையும் கண்டு கொண்டிருப்பவனாக. அதற்கு பிறகு சுபாலோபனிஷத்திலே சொன்னது போலே நிவாசமாகவும் சரணமாகவும் சுகுருத்தாகவும் எல்லா விதமான பந்துவாகவும் நான் இருக்கிறேன் என்பது கண்ணனுடைய திருவாக்கு. இப்படி சுபாலோபனிஷத்திலும் பகவத்கீதையிலேயும் சொன்ன கருத்தை நிறைய ஆச்சாரியர்களும் அனுவதித்திருக்கிறார்கள். அவன் சகலவித பந்துவானவன் என்பதை இப்பொழுது நாம் கேட்கப் போகிற ஏழு எட்டு கருத்துகளிலே முதலாவது முடிந்தது. அவன் உறவு என்று சொல்லும் பொழுது எந்த வகையில் உறவு என்று கேட்டால் எல்லாவித பந்துமானவன் என்று. எல்லாவித பந்துமானவன் என்பதற்கு ஆறு விதம் நாம் சொன்னோம். தாயானவன், தந்தையானவன், படைப்பாளியானவன், பாட்டனாரானவன், சமயன் ஆனவன், பிரபுவானவன் என்றெல்லாம். இதில் ஒவ்வொன்றிலும் பகவானுடைய ஒவ்வொரு திரு குணம் வெளிப்படுகிறது. தாயானவன் என்பதிலே என்ன குணம் வெளிப்படுகிறது என்றால் தன்னுடைய வயிற்றிலே நம்மை வைத்து காத்து நமக்கு சாயை தந்து உகந்தான் என்கிற குணம் வெளிப்படுவதை ஏற்கனவே ஒரு வரியிலே கேட்டாயிற்று. அவன் தந்தையானவன் என்பதிலே என்ன கருத்து என்றால் அவன் நமக்கு முந்தி நின்று அளிக்கிறான் என்ற கருத்து, அதையும் போன வரியிலே கேட்டாயின். இப்பொழுது அவன் சமயனானவன் என்பதிலே என்ன கருத்து என்றால் பாசத்தை பொழிகிறார் என்ற கருத்து. நமக்கு வயசியனாக இருந்து கொண்டு பாசத்தை பொழிகிறான் என்று. அவன் பிதாமகனானவன் என்பதிலே என்ன கருத்து என்றால் நமக்கு நிறைய உபதேசங்களை பண்ணுகிறான். எப்படியானால் பாட்டனாரானவர் நமக்கு நிறைய கற்றுக் கொடுப்பாரோ, அறிவுரைகளை வழங்குவாரோ, அதுபோலே பகவானும் பகவத்கீதை என்றும் ஸ்ரீ பாஞ்சராத்திரம் என்றும் பல கிரந்தங்கள் மூலமாக நமக்கு பாட்டனார் ஸ்தானத்திலே இருந்து கொண்டு ஒரு பாட்டனார் செய்யக்கூடிய உதவிகளை எல்லாம் செய்கிறார் என்று அர்த்தம். அவன் பிரபுவாக இருக்கிறான் என்றால் நமக்கு பயன்களை வாரி வழங்குகிறான், பல பிரதாதா என்று அர்த்தம். அவன் சுகுர்த்தாக இருக்கிறான் என்றால் நமக்கு இடுக்கண் நேரும் போதெல்லாம், ஏதாவது கஷ்டங்கள் வரும் போதெல்லாம் கூட தோள் கொடுக்கிறான் என்று அர்த்தம். இந்த மாதிரி உறவு முறை ஒவ்வொன்றுக்கும் அவர்கள் செய்யும் உதவி முறை ஒவ்வொன்றாக இருப்பதால் பகவான் சகலவித பந்துவானவன் என்று சொல்லும் பொழுது அத்தனை உறவு முறைகள் செய்கிற உதவி முறைகளையும் பகவான் நமக்கு செய்கிறார் என்ற பொருளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது உறவும் நீயே என்பதற்கான இரண்டாவது கருத்தை ஆரம்பிக்கிறான். அவன் யாருக்கு பந்து என்று முதல் கருத்திலே அவன் எந்தெந்த விதமான பந்து என்பதை பார்த்தோம். இரண்டாவது கருத்திலே அவன் யார் யாருக்கெல்லாம் பந்துவாக இருக்கிறான் என்று இந்த கேள்விக்கு நிறைய சமாதானங்கள் பதில்கள் இருக்கின்றன. அதிலே முதலானது அவன் எல்லோருக்குமே பந்து என்பது, சமஸ்த பந்து. அதனாலே அவனை ஜகதேக பந்து என்றும், ஜகதஹ பந்து, லோக பந்து என்றெல்லாம் சொல்லுகிறோம். இந்த கருத்துக்கு முதலிலே வித்து பகவத்கீதையிலே பிதாஹமஸ்ய ஜகதஹ என்ற வரியிலே இருக்கிற ஜகதஹ என்கிற பதம், உலகுக்கெல்லாம் அவன் தந்தையாகவும் தாயாகவும் படைப்பாளியாகவும் பாட்டனாராகவும் இருக்கிறான் என்று. இப்படி உலகுக்கெல்லாம் அவன் பந்துவாக இருக்கிறான் என்கிற விஷயத்தை மேலும் இரண்டு மேற்கோள்கள் காட்டி பார்க்க போகிறோம். அதிலே ஒன்று ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ர நாமத்திலே பெருமாளுடைய 1000 திருப்பெயர்கள் இருக்கின்றனவே, அவை அவனுடைய 1000 திருக்குணங்களை வெளியிடுகின்றன. அவனுக்கு 1000 மேற்பட்ட பெயர்களும் உண்டு, 1000 மேற்பட்ட குணங்களும் உண்டு. யானி நாமானி கௌணானி என்று அவரே அருளியது போல, இந்த பெயர்கள் ஒவ்வொன்றும் அவனுடைய குணத்திலிருந்து ஏற்பட்டவை. அந்த திருப்பெயர்களிலே ஒன்றாக லோக பந்து என்று இருக்கிறது. சஹஸ்ரநாமவரி லோகபந்துர் லோகநாதோ மாதவோ பக்தவத்சலஹ என்பது, அதிலே லோகபந்து என்பதற்கு உலகத்தின் உறவானவன் என்று அர்த்தம். இதை பின்பற்றி பாஷ்யங்கள் எழுதினவர் பலர் இருக்க, முக்கியமானவர்கள் 2 பேர். ஆதிசங்கரர் எழுதிய விஷ்ணு சஹஸ்ரநாம பாஷ்யமும், பராசர பட்டர் எழுதிய பகவத் குண தர்ப்பணம் என்கிற பாஷ்யமும் முக்கியமானவை. இதிலே ஆதிசங்கரர் லோக பந்து என்று சொன்னதற்கு 3 காரணங்களை காண்பிக்கிறார். அவன் எப்படி லோக பந்து என்பதை, எந்த விதமாக உலகத்தெல்லாம் உறவாகினான் பகவான், லோக பந்து என்பதற்கு என்ன அர்த்தம் என்பதற்கு 3 எழுதுகிறார். 1, பந்து என்கிற பதம் எப்படி வந்தது என்று பார்த்தால், பந்தம் கட்டுதல் என்கிற வினையடியாக பந்து என்றால் தன் கட்டுக்குள்ளே வைத்திருப்பவன். இப்பொழுதும் உறவுக்காரர்கள் எல்லாம் கட்டுக்கோப்பாக இருக்கிறார்கள், அதனாலே பந்தம் அவர்களிடையே பாச பந்தம் முதலிய பந்தங்கள் அதிகமாக பரஸ்பரம் வைத்துக் கொண்டிருக்கிற காரணத்தினாலே பந்து என்கிற பெயர் வந்தது. பெருமாள் லோக பந்துவாக இருக்கிறார் என்றால் லோகத்துக்கெல்லாம் அவர் ஆதாரமாக இருக்கிற காரணத்தினாலே அவர் லோகத்தை தன் கட்டுக்குள்ளே வைத்துக் கொண்டிருக்கிற காரணத்தினாலே லோக பந்துவாகிறார் என்று சங்கரர் கூறும் முதல் அர்த்தம் லோக பந்தம், லோக பந்து என்பதற்கு. சங்கரர் கூறுகிற 2 அர்த்தம் மற்ற உறவினர்கள் எல்லாம் எந்தெந்த உதவிகளை செய்வார்களோ அந்த உதவிகளை உலகத்தார் அனைவருக்கும் செய்கிறான் பகவான் என்பது. அவருடைய வாக்கியம் உலகத்தை அவர் படைக்கிற காரணத்தினாலே உலகத்துக்கு பிதாவாகிறார் இத்தியாதியாக பந்துவாகிறார். உலகத்திலே பந்து கிருத்தியம் இருக்கிறது, ஹித உபதேசம் அஹித உபதேசம் என்றெல்லாம் ஸ்ருதி ஸ்மிருதிகள் மூலமாக இவற்றை செய்கிறார். இத்தகைய காரணங்களாலே பந்து பத நிஷ்பத்தியாலும் உண்மையாகவே பந்து ஆவதாலும் பந்து செய்கிற காரியத்தை எல்லாம் இவரும் செய்வதாலும் இவர் லோக பந்து என்று சொல்லப்படுகிறார் என்பது சங்கரருடைய பாக்கியம். ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாம நிருப்தி என்பதிலேயும் லோக பந்து என்பதற்கு அவர் அவர்ஜனீயமான உறவு முறை கொண்டவர் என்று பகவத்குண தர்ப்பணத்திலே இருப்பதை பின்பற்றி ஸ்லோகம் இருக்கிறது. இவ்வாறாக அவர் உலகத்துக்கெல்லாம் பந்துவானவர் என்பதை சுவாமி தேசிகனும் ஆமாசி காஷ்டகம் என்கிற சிறிய ஸ்தோத்திர கிரந்தத்திலே பந்துரமணீயம் என்கிற ஸ்லோகம் மூலமாக தெரிவிக்கிறார். அவர் அகிலஸ்ய ஜந்தோஹோ எல்லா ஜந்துவுக்கும் பந்துவாக இருக்கிறார். இந்த ஸ்லோகத்திலே பந்து பந்துர பந்த என்று மூன்று பதங்கள் ஒன்று ஒரே மாதிரியாக அமைந்திருக்கின்றன. ஆனால் அர்த்தங்கள் வெவ்வேறு. பந்து என்றால் உறவினன் என்று அர்த்தம், பந்துர என்றால் அயகானா என்று அர்த்தம், பந்தா என்றால் கட்டு என்று அர்த்தம். இந்த மூன்றையும் சேர்த்து வைத்து எல்லா உலகத்துக்கும் உறவானவன் வெகு அழகாக யோக நரசிம்மனாக ஒரு கட்டு ஒரு யோகாசனம் பண்ணிக்கொண்டு அமர்ந்திருக்கிறான் நரசிம்மன் என்று. இப்பொழுது மூன்று மேற்கோள்களை பார்த்தோமே, பெருவாள் உலகத்துக்கெல்லாம் பந்து என்பதற்கு, அதை யாருக்கு பந்து என்று சொல்வதற்கு அர்த்தம் ஒன்றே ஆனாலும் பதங்கள் மூன்றிலும் மூன்று வெவ்வேறாக அமைந்திருக்கின்றன என்பதை பார்த்தோம். ஜகதா என்கிற பதம் பகவத்கீதையிலே, லோக என்கிற பதம் சஹஸ்ரநாமத்திலே, அகிலஸ்ய என்கிற பதம் காமாசி காஷ்டகத்திலே, மூன்றுக்கும் கருத்து தாத்பரியம் ஒன்றாகவே இருக்கிறது. அவர் எல்லாருக்குமே பந்துவானவர் என்று. இதுவரை இரண்டு கருத்துகள் கேட்டோம் உறவும் நீயே என்பதிலே. ஒன்று அவன் சகலவித பந்து என்பது, இரண்டு அவன் சர்வருக்கும் பந்து என்பது. அடுத்ததாக மூன்றாவது கருத்து அவன் அவந்துக்களுக்கு பந்து என்பது. அதாவது உறவினரால் புறக்கணிக்கப்பட்டு இருப்பவர்களுக்கு இவன் பந்துவாகிறான். அந்த உறவினரின் ஸ்தானத்துக்கு மேலான ஒரு ஸ்தானத்திலே நின்று கொண்டு ரட்சிக்கிறான் என்று. இதை விளக்குவதற்காக மும்மணிக்கோவை வியாக்கியானத்திலே ஸ்ரீமத் ராமாயணத்திலிருந்து ஒரு ஸ்லோகத்தை மேற்கோள் காண்பிக்கிறார்கள். தசரதன் அயோத்தியா காண்டத்திலே ராமனை காட்டுக்கு அனுப்பிவிட்டான். தசரதனுக்கும் ராமனுக்கும் இருக்கிற பாந்தவியம், தசரதன் பிதா, ராமன் ஜேஷ்ட புத்திர. அந்த உறவு முறை இருந்த போதிலும் கூட அந்த உறவை துறந்துவிட்டு ராமனை காட்டுக்கு அனுப்பிய காரணத்தினாலே லக்ஷ்மணனுக்கு தன்னுடைய தந்தையிடம் வெறுப்பு ஏற்படுகிறது. அப்பொழுது லக்ஷ்மணன் சொல்லுகிற ஒரு ஸ்லோகமானது பிரசித்தமாக இருக்கிறது. அஹம் தாவதி மகாராஜே பிதிருத்வம் நோபலக்ஷயே என்று சொல்லிவிட்டு இரண்டாவது அர்த்தத்திலே தனக்கு பிதா, தாத்தா முதலிய எல்லா உறவும் ராமன் ஒருவன்தான் என்று சொல்லி முடிக்கிறான் லக்ஷ்மணன். தசரதனை சொல்லும் பொழுது மகாராஜே என்கிறான். அவன் மகாராஜன் என்பதை ஒப்புக்கொள்கிறான். அந்த விதத்திலே சம்பந்தம் இருக்கிறது. ஆனால் பிதிருத்வம் என்பது போய்விட்டது. பிதிருத்வம் என்றால் தந்தை தன்மை. தந்தையாக இருக்கும் யோக்கியத்தையை தகுதியை இழந்து விட்டான் தசரதன் என்கிற கருத்திலே மகாராஜனிடத்திலே பிதிருத்வத்தை நான் காண்பிக்கவில்லை, நான் காணவில்லை, ந உபலக்ஷயே, பிதிருத்வம் அவரிடம் இல்லை என்கிறார் லக்ஷ்மணன். அதை சொல்லிவிட்டு எனக்கு எல்லாவித பந்துவும் ஆனவன் ராமனே என்று சொல்லி முடிக்கிறார். இதை மேற்கோள் காட்டி வியாக்கியாதாக்கள் உறவு விட்டு போனவர்களுக்கு உறவாக இருக்கிறவன் பகவான் மட்டுமே என்பதை காண்பிக்கிறார்கள். அதை சூசிப்பது போல மும்மணி கோவையிலே உறவும் நீயே துறவாதொழிதலின் என்று இருக்கிறது. மற்ற உறவுக்காரர்கள் தசரதன் போன்றவர்கள் உறவை துறக்கக்கூடும், ஆனால் நீ உறவாக இருக்கும் பொழுது அந்த உறவை துறவாமல் இருக்கிறபடியாலே நீயே எங்களுக்கெல்லாம் உறவு என்கிறார். இதுவரை உறவும் நீயே என்பதற்கு மூன்று கருத்துகளை கேட்டோம். ஒன்று, சர்வவிதமான பந்துவானவன் நீ என்பது. இரண்டு, சகலருக்கும் பந்துவானவன் நீ என்பது. மூன்று, விடாமல் அபந்துக்களுக்கெல்லாம் எவனை மற்ற பந்துக்கள் விட்டுவிட்டார்களோ அவர்களுக்கும் நீ பந்துவானவன் என்பது. இப்பொழுது நாலாவது கருத்து, அவன் தீனபந்து என்கிற கருத்து. பரிதாப நிலையில் இருப்பவர்களுக்கு பந்துவாகிறான். இதையும் ராமாயணத்தில் ஒரு நிகழ்ச்சி மூலமே புரிந்து கொள்வது சுலபம். கிஷ்கிந்தா காண்டத்திலே இந்த நிகழ்ச்சி, வாலி சுக்ரீவன் என்கிற இரண்டு குழந்தைகளும் அண்ணன் தம்பிகள், ஆனால் அவர்கள் இருவரிடையே பலிஷ்டனாகவும் அண்ணனாகவும் இருந்த வாலியானவன் சுக்ரீவனை தவறாக புரிந்து கொண்டு அவனை விரட்டி அடித்தான். துஷ்டிந்தா காண்டத்தில் கதை இப்படி இருக்க, அந்த சமயத்திலே சீதையை இழந்து பிரிவாரே வாடுகிற ராமனானவன் அந்த துஷ்டிந்தா ராஜ்யத்தின் அருகில் வந்தான். காட்டிலே ரிஷ்யமூக மலையிலே பதுங்கி வாழ்ந்து கொண்டிருந்த சுக்ரீவனோடு நட்பு கொண்டான், சிநேகம் கொண்டான், பிறகு வாலியை கொன்றான். சுக்ரீவனின் உதவியோடு குரங்கு படையை கூட்டிக் கொண்டான். இலங்கையை முற்றுகையிட்டு யுத்தம் பண்ணினான், ராவண வதம் பண்ணினான், சீதையை திரும்ப பெற்றான் என்ற கதை எல்லாருக்கும் தெரியுமானாலும் ஒரு கேள்வி எழுதி எழுகிறது. நிறைய பேர் இன்னும் கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள், ராவணன் கூட சாதுரியமாக இருந்திருக்க கூடாது, சுக்ரீவனோடு நட்பு பூண்பதற்கு பதிலாக வாலியுடனேயே அவன் நட்பு பூண்டிருந்தால் ராவணனை வழிக்க கொண்டு வருவது மேலும் சுலபமாக ஆகியிருக்குமே. ஏனென்றால் வாலி ஏற்கனவே ராவணனை ஜெயித்து தன் வசத்தில் வைத்திருப்பவன். அந்த வாலியிடம் போய் முறையிட்டு விட்டால் போதும், காரியம் சுலபம். அது கெட்டிக்கார வழி. அந்த வழியை விட்டுவிட்டு சுக்ரீவனோடு நட்பு கொண்டு வாலியை கொள்கிறானே ராமன். அங்கே நட்பு கொள்வானே, அவனுடைய அண்ணனை கொள்வானே என்று கேள்வி. இதற்கு சமாதானமாக பெரியவர்கள் சொல்லுகிறது பதில் என்னவென்றால், ராமன் எல்லாருக்கும் பந்துவானாலும் கூட இழைத்தவர்களுடைய கட்சி வீரர்களுக்கு அவன் பந்துவாகிறான். வலிமை குறைந்து வருந்துகிறார்களே அவர்களோடு அவன் உறவு கொள்ள விரும்புகிறான். ஆகையாலே சுக்ரீவனுக்கு உதவ முற்பட்டான் என்று பதில் சொல்கிறார்கள். இதை அரசாணிபாலை வெங்கடாத்வரி என்பவர் இவ்வாறு விளக்குகிறார். வாலினி பலோர் விமாலினி யாத்ரதி சுக்ரீவமத்ரகீத்யதயம் என்றால் வாஸ்தவம்தான், சுக்ரீவனை விட வாலி பலசாலிதான். அவனை வலிமையின் கடல் என்று கூட சொல்லலாம். பலோர் விமாலினி இருந்தாலும் கூட அவன் கிஷ்கிந்தையை ஆண்டு கொண்டிருக்கும் பொழுது அவனிடம் பயந்து ரிஷ்யமூக மலையிலே பதுங்கி இருக்கிறானே சுக்ரீவன். இதெல்லாம் தெரிந்தும் கூட ராமன் சுக்ரீவனின் உதவியே நாடுகிறான். ஏனென்றால் ராமன் பரிதாப நிலையில் இருக்கும் சுக்ரீவனுக்கு உதவுவதற்கு விரும்புகிறான். அது ஏனென்றால் ராமன் தீன பந்து, கடவுள் தீனர்களுக்கு உதவுகிற குணமுடையவர் என்பது வேதத்திலே பறைசாற்றிய விஷயம். நிறைய வேதங்களிலே விதித்தும் நன்றாக தெரிந்திருப்பது காண்பிக்கப்பட்டது என்ன என்றால் தீனபந்துத்வம். பெருமாளுடைய தீனபந்து தன்மையானது புத்தகங்களிலே காண்பிக்கப்பட்டது. அது ராமாவதாரத்திலும் இந்த விற்பாந்தத்தின் வாயிலாக ஸ்பஷ்டமாகிவிட்டது. இப்போது நாலாவது கருத்து நமக்கு புரிகிறது. எல்லோருக்கும் பந்துவாக இருக்கிற பகவான் தீனர்களுக்கு விசேஷித்து பந்துவாகிறான் என்று. இனி ஐந்தாவது கருத்து, உறவினர்களாலே எதிர்க்கப்பட்டவனுக்கு தானே உறவாகிறான். இதை வாலி சுக்ரீவ நிகழ்ச்சியை போலவே கிருஷ்ணாவதாரத்திலேயும் காணலாம். அர்ஜுனனை எதிர்த்தார்கள் துரியோதனன் பீஷ்மர் முதலிய உறவினர்கள் மகா யுத்தத்திலே. அர்ஜுனனோ அவர்களை தன்னுடைய உறவினர்களாகவே கருதிய காரணத்தாலே கொல்வதற்கு தயங்குகிறான். கிருத்வா சுகிணஸ்யாம மாதவா. அர்ஜுனன் கேட்கிறான், சொந்தக்காரர்களை எல்லாம் கொன்ற பிறகு நிம்மதியாக எப்படி வாழ முடியும் மாதவா என்று கிருஷ்ணனிடம் கேட்டான். இந்த கேள்வி பகவத்கீதைக்கு விதை போட்டதே. இந்த தருணம் இருக்கிறதே கீதோபதேசத்துக்கு பீட்டிகையான அவகாசம். இதை தேசிகன் கொடுத்துகிற பாங்கை கவனிக்க வேண்டும். இந்த இடத்திலே முக்கியம், அவர் உறவை பற்றித்தான் பேசுகிறார். புகவையடைந்த உறவுடையார்போரலுற்றவன்னாள். இது தேசிக பிரபந்தத்திலே கீதார்த்த சங்கிரகம் என்ற நூலிலே. உறவுடையானவர்கள் பீஷ்மர் முதலானவர்கள், அவர்கள் யுத்தத்துக்கு வந்தார்கள் பாண்டவர்களுக்கு எதிராக. அதற்கு அவர்கள் சிறிதும் வருந்தாமல் உகவையுடன் போருகினார்கள். உகவுடன், உகவு என்றால் சந்தோஷம், போருகினார்கள், யுத்தம் பண்ணினார்கள். ஆனால் மாறாக அர்ஜுனன் கலங்கினான். அவன் உறவை மதித்த காரணத்தாலே தயங்கினான். கிருஷ்ணன் கூட அர்ஜுனனுக்கு உறவினந்தான். அர்ஜுனனும் கிருஷ்ணனும் அத்தான் அம்மாஜிகள். கிருஷ்ணன் அந்த உறவுக்கும் மேலே பரமாத்மாவுக்கும் ஜீவாத்மாவுக்கும் உள்ள உறவு இருக்கிறதே, அதையும் மதித்தான். ஆகையாலே எதிர்த்த உறவினர்கள் போல் ஆகாமல் அர்ஜுனனுக்கு மதித்த உறவினனாகி கீதையை உபதேசித்தான். அந்த கீதையிலே தானே எல்லாருக்கும் உறவினன் என்பதையும் போதித்தான். உறவுகளுக்குள்ளே இருக்கும் பல வகைகள் அர்ஜுனனுக்கு புரிய ஆரம்பித்தது. அவர்கள் பீஷ்மர் முதலானவர்கள் எல்லாம் தற்காலிகமாக ஒரு ஜென்மத்தில் மட்டும் உறவானவர்கள். பகவானோ சாஸ்வதமாக எல்லா ஜென்மங்களிலும் உறவாகி நிற்பவர் என்று ஒரு வித்தியாசம் புரிந்தது. அதற்கு மேல் இன்னொரு வித்தியாசமும் புரிந்தது. அந்த தற்காலிக உறவினர்கள் அந்த சின்ன காலத்துக்குள்ளேயே உறவை துறந்து யுத்தம் பண்ணுகிறார்கள். ஆனால் நிரந்தர உறவினரான பகவானோ என்றைக்கும் தன்னுடைய உறவை துறப்பதே கிடையாது. உறவும் நீயே துறவாதொழிதலே என்று மும்மணி கோவை வரி. இந்த கிருஷ்ணார்ஜுன சம்பாதம் மூலமாக நமக்கு மும்மணி கோவையிலே உறவும் நீயே துறவாதொழிதலின் என்று கூறிய கருத்து தெளிவாக புரிகிறது. இதுவரை உறவும் நீயே என்பதிலே ஐந்து கருத்துக்களை கேட்டோமே, அந்த ஐந்தையும் மறுபடி ஒரு தடவை நினைவுபடுத்திக் கொள்ளுவோம். பகவான் சகலவித பந்து, பகவான் அபந்துக்களின் பந்து, பகவான் லோக பந்து, பகவான் தீன பந்து, பகவான் உறவு என்று ஐந்து கேட்டோம். வேறு யாரும் பகவானைப் போலே சகலவித பந்துவாக முடியாது. பகவானைப் போலே பந்து பரிச்சித்தர்களுக்கெல்லாம் பந்துவாக முடியாது. பகவானைப் போலே லோக பந்துவாக முடியாது. பகவானைப் போலே தீன பந்துவாக முயலலாம். பகவானைப் போலே துறவாத பந்துவாக முயலலாம். கட்டசாத்தியம். ஆகையால் உறவும் நீயே என்பது பகவானுக்கு மட்டுமே பொருந்தும் என்று ஐந்து கருத்துகள். அடுத்ததாக ஆறாவது கருத்து, மற்ற உறவினர்களோடு நிலைத்த உறவு கிடையாது என்பதை திருஷ்டாந்தத்தோடு விளக்குகிறதே ராமாயணத்திலே சில ஸ்லோகங்கள். அயோத்தியா காண்டத்திலே ஜாபாலி என்பவருடைய நாஸ்திக வாதம் சொல்லும் ஸ்லோகங்கள் இவை. ஆனாலும் இதிலுள்ள இந்த உண்மையை, உறவு என்பது அசாஸ்வதம் என்கிற உண்மையை ஆஸ்திகர்களும் ஏற்றுக்கொள்ளுகிறோம். வேறொரு மனப்பான்மையுடன் வியாபாரி ஒரு மனப்பாங்குடன் இந்த பாந்தவியங்கள் எல்லாம் வேண்டாம், தற்காலிகமானவை என்று சொன்னார். ஆனால் ஆஸ்திகர்களாகிய நாம் வேறொரு மனப்பான்மையுடன் அந்த கருத்தை ஏற்றுக்கொள்கிறோம். யாதாலிகனுடைய ஸ்லோகங்களிலோ கஷ்ய புருஷோ பந்து நாஸ்தி கஷ்டித் தி கஷ்யதி திருஷ்டாந்தம் யதா கிராமாந்த சந்தே பகிர்வசேதி உத்ஸ்ருஜ்யத சமாவாசம் மனுஷ்யாணாம் பிதா மாதா கிருஹம் வசு ஆவாச மாத்ரம் காகுத்ஸ்த சஜ்ஜந்தே நாத்ர சஜ்ஜனாஹ என்று இதனுடைய அர்த்தம் கஹ கஸ்ய பந்துஹோ எவன் எவனுக்கு உறவு அதாவது எவனுமே எவனுக்குமே உறவு கிடையாது நாஸ்தி கஷ்டி திருஷ்டாந்தம் வெளியூருக்கு போகிறான் ஒருவன் அங்கே ஒரு நாள் ஒரு சத்திரத்திலே வசிக்க நேரிடலாம் பிறகு அந்த வீட்டை காலி பண்ணி கொண்டு தன்னுடைய பிரயாணத்தை தொடர்கிறான் அதே போல மனிதர்களுக்கு அப்பா அம்மா முதலிய உறவுகளும் தற்காலிகமான தங்குமிடங்கள் மட்டுமே ராமா இந்த விஷயத்திலே நல்லவர்கள் மாட்டுவதில்லை என்று மொழிபெயர்ப்பு கூறி முடிந்துவிட்டது இதற்கு பிறகு இதே தேவாலி கூறுகிற எத்தனையோ நாஸ்திக கருத்துக்களை ஏற்கக்கூடாது என்று ராமர் மறுத்துவிட்டார் அதற்கடுத்த சப்தத்திலே ஆனால் இந்த ஸ்லோகங்களிலே உள்ள கருத்து ஆஸ்திகர்களுக்கும் ஏற்புடையதே சரியான ரீதியில் புரிந்து கொண்டார் ஒரு ஜென்மத்திலே ஏற்படும் உறவுகளுக்கு நிரந்தர உறவாக பகவத் சம்பந்தம் போல அவ்வளவு முக்கியத்துவம் தரலாமோ கூடாது இக்கால வழக்கின்படி சொன்னால் ரயிலிலோ பஸ்ஸிலோ பிரயாணத்தின் போது ஏற்படுகிற தற்காலிக உறவுகளை நாம் எப்படி குடும்ப உறவுகளுக்கு சமமாக கருதுவதில்லையோ அதே போல வாழ்க்கை பிரயாணத்திலே ஏற்படுகிற குடும்ப உறவுகளை கூட பரமாத்மாவுடன் நமக்குள்ள சாஸ்வதமான உறவுக்கு சமமாக மதிப்பிட்டுவிடக் கூடாது என்பது இந்த காரணத்தாலே பகவான் மட்டுமே நமக்கு உறவு என்கிற அர்த்தத்திலே உறவும் நீயே என்று ஏகாரம் இருக்கிறது இந்த ஸ்லோகத்திலும் அதாவது ஜாபாலி சொன்ன ஸ்லோகத்திலும் ஒரு வார்த்தை வேடிக்கை இருக்கிறது அதையும் நாம் உபேட்சிக்காமல் புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் வார்த்தை விளையாட்டுகள் நம்முடைய கவனத்தை அந்த கருத்திலே ஈர்ப்பதற்காக அமைக்கப்பட்டவை சஜ்ஜந்தே சஜ்ஜனாக என்னும் பொழுது சஜ்ஜன பதம் இரண்டு தடவை வெவ்வேறு அர்த்தங்களிலே வந்தது வடமொழி இலக்கணத்திலே கர்த்தரி யூத் என்கிற ஒரு பிரத்யேக மிகுதி இருக்கிறது துரியோதனம் என்ற பெயரிலே யோதன என்பது யுத்தம் பண்ணுபவன் என்ற அர்த்தத்திலே வந்தது அதுபோல சஜ்ஜிக்கிறவன் சஜ்ஜனம் சஜ்ஜிக்கிறவன் என்றால் தயார்படுத்துபவன் அப்படி வரலாமா இருக்க விபரீதமாக சஜ்ஜனர் சஜ்ஜிக்க மாட்டார் என்கிறது இந்த வாக்கியம் இது விரோதாபாசம் தருகிறது உண்மையான அர்த்தம் பார்த்தால் இந்த முறை அமைந்து விடுகிறது நன்மக்கள் தயாராக மாட்டார்கள் என்பது இந்த வேடிக்கை மூலம் என்ன நீதி என்றால் தற்காலிக உறவுகளுக்கு அதிக முக்கியத்துவம் தர வேண்டாம் என்கிற நீதி அது நம் மனசிலே ஆழ்வாக படிவதற்கா இந்த வேடிக்கை இதுவரை பகவான் சர்வவித பந்து என்றும் சர்வலோக பந்து என்றும் பந்துத்தியர்களுக்கு பந்து என்றும் பந்து என்றும் எதிக்காத பந்து என்றும் சாஸ்வதமான பந்து என்றும் ஆறு கருத்துகளை பூர்வர்களின் சூக்திகளின் வாயிலாக புரிந்து கொண்டோம் இப்போது ஏழாவது கருத்து பகவான் நல்லவர்களின் பந்து என்பது நல்லவர்களுக்கு பந்து தீயவர்களுக்கு எதிரி கூட யாதவாபிஷேகத்திலே ஒரு ஸ்லோகம் ஒரு பாதி ஸ்லோகம் குலூகலே குற்றதிதாத்தமுன்னே பந்தும் சுதாம் பந்துமியேஷ மாதா. இதனுடைய அர்த்தம், யசோதை கிருஷ்ணனுடைய விஷமத்தனத்தை தாங்க முடியாமலே ஒரு உறவிலே அந்த குழந்தையை கட்டி போட நினைத்தாள். மாதா என்றால் அம்மா, யசோதை. இதை சொல்லும்போது கிருஷ்ணனை என்று சொல்லாமல் பந்துதாம் என்கிற வார்த்தையை இட்டிருக்கிறார். நல்லவர்களுடைய பந்துவான பகவானை என்று, அப்படி பந்துவாயிருக்கிறவனை கட்டி போட நினைத்தார். ஏதோ ஒரு பாக்யசாலியான உரலிலே கட்ட விரும்பினாள். இங்கே பகவான் யாருக்கு பந்து என்று கேட்டால், இதுவரை முன் ஆறு கருத்துகளில் கேட்டதோடு புதிதான ஒன்றாக அதிகப்படியாக நல்லவர்களுடைய பந்து என்கிறார். நல்லவர்களுக்கு நன்மை செய்பவர் என்று கருத்து. இதை கூறும்போது ஒரு ஸ்லேடை வேடிக்கை சேர்த்திருக்கிறார். ஸ்லேடைகளை நுழைப்பது காரணமாகத்தான். இங்கே என்ன ஸ்லேடை என்றால், பந்து என்பதற்கு ரெண்டு அர்த்தங்கள், உறவினரை என்று ஒன்று, கட்டி போடுவதற்கு என்று இன்னொன்று. விஷ்ணு சம்பும் குரு முதலிய பதங்கள் போல பந்து என்கிற பதம் இருக்கிறது. இரண்டாம் வேற்றுமை ஒருமை பதம். இன்னொரு விதமாக பார்த்தால் கர்த்தும் ஜந்தும் முதலிய பதங்கள் போல வினையற்ற அவ்விதமாக சுமுல் பிரத்யம் சேர்ந்ததாக இருக்கிறது. கர்த்தும் என்றால் பண்ணுவதற்கு, ஜந்தும் என்றால் போவதற்கு என்றெல்லாம் அர்த்தங்கள் இருப்பது போல பந்தும் என்றால் கட்டுவதற்கு என்று அர்த்தம். பந்தும் பந்தும் என்று இரண்டு தடவை சொன்னால் பந்துவானவனை கட்டுவதற்கு, உறவுக்காரனை கட்டுவதற்கு என்று அர்த்தம் கிடைக்கிறது. யசோதை என்ன பண்ணினால், நல்லோரின் பந்தும் பந்தும் விரும்பினாள் என்கிறது இந்த ஸ்லோகம். நல்லோரின் பந்து இருக்கிறானே பகவான், அவனை பந்தும் கட்டி போடுவதற்கு நினைத்தாள் என்று வேடிக்கைப்பட்டிருக்கிறார். இந்த வேடிக்கையின் மூலமாக நமக்கு பகவான் நல்லவர்களுக்கெல்லாம் பந்து என்கிற கருத்தானது பதிகிறது. இதுவரையில் பெருமாள் உறவு என்பதை ஏழு விதமாக கேட்டோம். இப்பொழுது முடிவிலே எட்டாவதாக ஒன்று, அவர் எனக்கு பந்து என்று. எல்லாருக்கும் பந்து என்று சொன்ன பிறகு எனக்கு பந்து என்று தனியாக சொல்ல வேண்டுமா என்று கேட்டால், எல்லாருக்கும் பந்து என்று சொன்ன பிறகு தீனர்களுக்கு பந்து என்று தனியாக சொன்னோமே, ஏனென்றால் அவர்கள் தீனர்களுக்கு விசேஷித்து பந்துவார்கள். அதுபோல அவர் எனக்கு பந்து என்றால் எனக்கு விசேஷித்து பந்துவாகிறார், அதை நான் அனுசந்திக்கிறேன் என்று. அவரோடு உள்ள உறவை நாம் அனுசந்திக்க வேண்டும் என்கிற நீதியை போதிப்பதாக அமைகிறது மம பந்து என்று கூறும் வசனம். அஸ்மத் பந்து என்றும் சொல்லலாம். பகவத் ராமானுஜருடைய கத்யத்ரயத்திலே பிருஹத் கத்யம் என்று சரணாகதி கத்யத்திலே இருக்கிற ஒரு ஸ்லோகம், த்வமேவ மாதா ச பிதா த்வமேவ த்வமேவ பந்துஷ்ட குருஸ்த்வமேவ த்வமேவ வித்யா த்ரவிணம் கேட்டோமே. இந்த ஸ்லோகம் புராண ஸ்லோகங்களிலிருந்து கத்யத்திலே மேற்கோளாக காட்டிய ஸ்லோகங்களின் நடுவிலே பாஷ்யக்காரராலே வைக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு மூணு ஸ்லோகம், இதற்கு பின் ஸ்லோகம் எல்லாம் புராணங்களிலே இருக்கின்றன. இந்த ஸ்லோகமும் ஒரு புராணத்திலே இருக்கக்கூடும். இப்பொழுது அது எனக்கு ஆகரம் எங்கிருந்து இருக்கார் என்று தெரியவில்லை, அல்லது பாஷ்யக்காரருடைய ஸ்லோகமா என்பதும் தெரியவில்லை. இதனுடைய அர்த்தம் சுமேப மாதா என்கிற ஸ்லோகத்தினுடைய அர்த்தம், தேவதேவனே தாயும் நீயே, தந்தையும் நீயே, உறவும் நீயே, குருவும் நீயே, கல்வியும் நீயே, பணமும் நீயே, எனக்கு எல்லாம் நீயேதா என்று. அடுத்த ஸ்லோகத்தினுடைய முதல் வரியிலே கீதையிலே சொன்னபடி சராசர லோகம் முழுவதுக்கும் நீ தந்தை என்று. இதிலே முதல் மூன்று வாக்கியங்கள் மும்மணி கோவையிலும் அதே வரிசை கிரமத்திலே இருக்கின்றன. தாயும் நீயே, தந்தையும் நீயே, உறவும் நீயே என்று. எனவே தேசிகருக்கு முன்னோடியான பாஷ்யகாரர் கூறியவையே இந்த இடத்திலே மும்மணி கோவையிலே இருக்கின்றன என்பது ஸ்பஷ்டமாக இருக்கிறது. அதே மாதிரி இருக்கிறபடியால் இதுவரை உறவும் நீயே என்பதற்கு தாம் கேட்ட எட்டையும் சுருக்க கேட்போம். மறுபடி பகவான் சர்வவித பந்து, லோக பந்து, அபந்துக்களின் பந்து, தீன பந்து, விட்டுவிடாத பந்து, சாஸ்வத பந்து, நல்லவர்களுக்கு பந்து, எனக்கு பந்து என்று எட்டு. உறவும் என்பதிலே இந்த எட்டும் அடங்கி இருக்கின்றன என்பது இன்றைக்கு இதுவரை பார்த்தவற்றின் சாரம். தமிழிலே ஒரு பழமொழி இருக்கிறது, சுற்றம் பார்த்தின் சுற்றம் இல்லை என்று. அதிலிருந்து பந்துவாக உறவினர்களாக இருப்பவர்களுக்கு வேண்டிய முக்கியமான பண்பு தெரிகிறது. குற்றங்களை காணாமல் விட்டு விடுவான் பந்துவாக இருக்கிறவன் என்பது. இது பகவானுக்கும் இருப்பதாக அவிஞ்ஞாதா என்கிற திருநாமம் தெரிவிக்கிறது. சகஸ்ரநாமத்திலே பகவானை உறவு என்று சொல்வதற்கு உபகாரி என்கிற ஒரு காரணம் மட்டுமில்லாமல் உறவினர்களிடம் என்னென்ன பண்புகள் உண்டோ அவையெல்லாம் பகவானிடமும் உண்டு என்று தெரிவிப்பதற்காக அவிஞ்ஞாதா என்கிற திருநாமத்தை நாம் எடுத்துக் கொள்கிறோம். கூறத்தாழ்வான் இந்த அவிஞ்ஞாதா என்கிற திருநாமத்துக்கு பாஷ்யமிட்ட பராசர பட்டருக்கும் தந்தையானவர். இதை பற்றி கூறுகிறார், சர்வஜ்ஞதாமேவ முபாலபாமஹே என்று. பகவானே, நீ ஒரு விதத்திலே நீ சர்வஜ்ஞன் என்பதற்கு விபரீதமாக அறியாதவன் என்றும் ஆகிறாய். எந்த விதத்திலே என்றால் ஆஸ்ரித தோஷ தோஷனஹ, உன்னிடத்தில் வந்து ஆசிரயித்தவர்களுக்கு இருக்கிற குற்றங்களை நீ கண்டுகொள்ளாமல் இருப்பதால் நீ அவற்றை அறியவில்லை. ஸ்ரீனிவாசஸ்ய பக்த தோஷேஷ்வ தரிசனம் என்று. பக்த தோஷங்களில் இருக்கிற அதர்சனம் உனக்கு அறியாதவன் என்கிற பெயரை ஏற்படுத்தி இருக்கிறது அவிஞ்ஞாதா என்று. இதே அவிஞ்ஞாதா என்ற பதத்துக்கு சங்கரர் கூறும் அர்த்தம் வேறையாக இருக்கிறது. மாத்திரத்தில் அறியாதவன் தான் என்று சொல்லிவிடுகிறார் அவர். அதாவது பரமாத்மா ஞான ரூபனாக இருக்கிறானே தவிர அவனுக்கென்று ஒரு ஞானம் கிடையாது என்பது அவருடைய பொறுப்பை, அதை நாம் ஒப்புக்கொள்வதில்லை. பகவானுக்கு ஞானம் உண்டு என்பது நம்முடைய கொள்கை. ஞான பல ஐஸ்வர்ய வீரிய சக்தி தேஜஸ் ஒவ்வொன்றும் ஒன்றுக்கொன்று முன்பு கொண்டிருக்கின்றன அவனுக்கு. அவன் பகவான் என்பதற்கே அதான் அவனுக்கு ஞானம் இல்லை என்று சுந்தர சொல்வது போல் நாம் அர்த்தம் சொல்லவில்லை. அவனுக்கு ஞானம் இருந்தாலும் கூட சில விஷயங்களிலே அவன் ஞானத்தை காண்பிப்பதில்லை. பிரபன்ன கிருத்த பாபானாம் கிஞ்சிதப்ய விசாரணாத் என்று நிறுத்தி. பிரபன்னன் இருக்கிறானே சரணாகதி பண்ணினவன், அவன் பண்ணுகிற பாபங்களை எல்லாம் அவன் விசாரிப்பது கிடையாது. ஆசிரிதருடைய தோஷங்களை அறியாதவன் என்பது உபச்சார வழக்கு, தெரியாதா என்ன? அவன் அதை கண்டுகொள்ளாதவன், அதை பொருள்படுத்தாதவன் என்று கருத்து. இப்படி அவிஞ்ஞாதா தன் உறவுக்காரர்களுக்கும் தோஷங்களை எப்படி மற்ற உறவுக்காரர்கள் கண்டுகொள்ளவில்லையோ அதுபோல இவனும் உறவுக்காரனாக நமக்கு இருக்கிறான் என்பது. இதுவரை உறவும் நீயே என்று மும்மணிக்கோவை பதக்கோவையில் அந்த பதக்கோவையிலே இருக்கிற ஆழ்ந்த அர்த்தங்களை அனுபவித்தோம். அடுத்த வாரம் இதை தொடர்ந்து அடுத்த பதங்களில் இருக்கிற ஆழ்ந்த அர்த்தங்களை அனுபவிக்கப் போகிறோம். சீரார் தூப்புல் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்